ராசி ஓ மரியம்மா பாவன ஜனனிவி நீவேனம்மா சௌந்தர்ய ராசி ஓ மரியம்மா பாவன ஜனனிவி நீவேனம்மா நீ செந்தனிலேச்சி வேடித்திமம்மா நீ செந்தனிலேச்சி வேடித்திமம்மா மா கை நீ சுத்துனி பிரார்த்தின்சுமம்மா மா கை நீ சுத்துனி பிரார்த்தின்சுமம்மா சௌந்தர்ய ராசி ஓ மரியம்மா பாவன ஜனனிவி நீவேனம்மா பாவன ಜನನಿವಿ ನೀವೇ ನಮ್ಮ